ஜாதி ரகாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள் மாய ஜாலம் என்ன மையல் கொண்டு நீயும் நாடு மாட்டம் போடவா கையோடு கை சேரும் கல்யாண வைபோகம் கண்டு கழிக்கும் காலம் பிறக்கும் தேவனுக்கு சொந்தம் இந்த காதல் மந்திரம் ஓதுகின்ற மன்ன நல்லவோ ஜாதி ராஜாவும் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள் பரபரபரபப்பா திருருருருரு